என்னாசை கனியே பார்த்தனியே காதல் துணையே என் கண்ணின் மணியே ஏனின் ஒரு உயிரே வாரியே பூக்களின் பிள்ளாய் பொன்னகை கிள்ளாய் பொன்னில் வார்த்தது மேலி பூச்செடியின் மேல் காற்றடித்தாலும் உன் நெஞ்சு தைக்குமோ அடி வா வா அலைக்கடல் சிறு துளி வா வா பெண்ணே வா வா ஒலி என்றும் தெரியாது அதுபோல் நம் காதல் மானே ரோஜா கடலே என் ராஜா மகளே என்ன ஆசை கனியே பார்த்தனியே காதல் துணியே என் கண்ணின் மணியே என்ன ஒரு உயிரே வாரியே செவ்வாய் குயிலே பொன் செவ்வேல் விழியே என் செவ்வால் கிளியே வா வெளியே நீர்வார் குழலே கண்ணேர் தான் எழிலே என் மார்மேல் மயிலே வா வெளியே வாட்பளை கொண்டு தாக்கிய போதும் மானம் வளைவதும் இல்லை ஆற்படை கொண்டு ஆர்ப்பரித்தாலும் வேட்டை அழிவதும் இல்லை இனி வாழ்வோம் உயிருக்கு உயிர் தந்து வாழ்வோம் கண்டங்கள் பின்னாலும் மண்டங்கள் விண்டாலும் நெஞ்சங்கள் மாறாது பாவா செவ்வாய் குயிலே பொன் செவ்வேல் விழியே என் செவ்வால் கிளியே வா வெளியே நீர்வார் குழலே கண்ணீர் தான் எழிலே என் மார் மேல் மயிலே வா வெளியே பருவச்சிட்டே பவனத்திட்டே இதழை தந்தால் எதையும் தருவேன் அங்கும் சேர்ந்தாலும் சேர்ந்தே வாழ்வதும் இல்லை சொல்லும் பொருளும் என்றும் பிரிவேன் பின்னால